శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంత రూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు కణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం మూడు గలం తెలియ கருணைக்கு ஆலயமாக்க அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்ன அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கூட்டத்துக்கு எல்லாரும் சேர்த்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷத்தேத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நமஃ பார்வதி பதயே எத்தனை கட்சியில நாக்கு வந்து பொறுத்தியா இருக்கு. நல்ல உபகாரமான ஒரு வார்த்தையும் அவனுக்கு நல்ல புத்திமதியும் பொறுத்தியா நன்மைப்பட முடியாத ஒரு வார்த்தைகளும் பகவானுடைய ஒரு நாமத்தையும் நாம் சொல்லி சொல்லி சொல்லி வம்பு வம்பு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுவும் ஒரு நிமிஷம் கடன் நோட்டா மாறும் அதுல. அதனால இப்ப நமக்கு இருக்க முடியாத வாய்க்கு இருக்கிற நாக்கு இருக்கிற சக்தி, உடம்பு இருக்கிற சக்தி, உடம்பு இருக்கிற சக்தினால எவ்வளவோ உபகாரம் பண்ணலாம், எவ்வளவோ ஸ்திரமான காரியம் செய்யலாம். சரீர சக்திக்கு உடலுக்கு இருக்க முடியாத வன்மை நாவன்மை, நாவலர் நாவலர்னு சொல்றது அந்த அந்த அந்த நாவலர் இந்த நாவலர்ன்னு சுப்பிரமணிய நாவலர் ஆறுமுக நாவலர் இப்படி அது சொல்றதுக்கு நாவலர்னு வேறு. நம்ம படிச்சவர்களுக்கு நா வன்மை உடையவர்கள் நாவலர், நாவில் வல்லவர்கள் நாவல்லவர், நாவல்லர் நாவலர் நாவலர்னு அதனால வச்சு அந்த மாதிரி கெட்டிக்காரா நாக்கு வன்மை உள்ளவர்கிற நாவலர் எழுதுகிற நூலுக்கு தான் நாவல்னு வேறு. இங்கிலீஷும் தோகம் உறவு கொண்டாடுறது அந்த இடத்துல வந்து. அதனால உடல் பொருள் ஆகுதுன்னுட்டு வாக்கும் கூட செய்யறதில்ல, மனோ வாக்கு ஆகுதுன்னுட்டு இவ்வளவையும் நோட்டா மாத்தி கையில வச்சுட்டு வானா இடுப்புல சொல்லிட்டு வானா. அதனால இந்த உடல் போனா கூட எனக்கு ஏதோ ஒன்று போறத இதை விட்டுட்டோம், அது போறதுனுடைய இடுப்புல இவ்வளவு இருக்கும், அப்படியே தர்மமா இருக்கும். தர்மம் தான் எங்க நாம் போனாலும் நம்ம விடாம தர்மம் மாத்திரம் வரும், இந்த அதர்மம் கூட வரும், பாவம் வரும் புண்ணியம் வரும் சேர்ந்து. அதனால பாவம் பண்ணாம இருக்கணும், அது வராம இருக்கிறதுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் பொருள்னா பணம் மாத்திரம் இல்லை, பணமோ வாக்கு சக்தியோ சரீர சக்தியோ மனசுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்கு சுவாமி, இவ்வளவுக்கு ஒரு சக்தியும் இருக்கு. அது சக்தி முழுக்க நல்லதாகவே உரு பண்ணி வச்சுட்டோம்னா அது நல்ல நோட்டா இருந்து பின்னோடய வரும், இல்லைனா இங்கேயே கிடக்கும். அப்படியே வச்சிருந்தோம்னா அது விடா போய்ட நம்ம அடுத்துன்னு போக முடியாது. அதுதான் மோ எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் விட்டுட்டு போறேன்ட்டு அதுந்து போவோம். நம்ம ரெண்டு பேரும் நமக்கு ஏதாவது உனக்கு என்னென்ன பிரியம்ப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டா ஒருத்தருக்கு எனக்கு இப்போ நாலு சாமான் பிரியம், எனக்கு பத்து சாமான் பிரியம், எனக்கு இருபது சாமான் பிரியம்ன்ட்டு ஒருத்தர் ஒரு பிரியமான சாமான்ல சொல்லுவா. இந்த சாமான்லாம் எத்தனை கேட்கணும், எத்தனை சாமான் எனக்கு பிரியமா இருக்கோ அத்தனை அந்த பிரியம் பிரியம் பிரியம் வைக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா எத்தனை சாமான என் பிரியம் வைக்கிறானோ அத்தனை அழுகைக்கு முளையடிச்சு வச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பிரியம் சாமான்னா ஒண்ணு அது நமக்கு முந்தி போயிட்டு வேணா போயிட்டு தான் நாம் அழுவோம், அது அதுக்கு முந்தி நாம் போயிட்டு வேணா சரி இதெல்லாம் விட்டுட்டு போறாங்க நாம் அழுவோம். அதனால எப்படி இருந்தாலும் ஒன்றும் ஐயா விட இல்லாமல் நாமா விடுவோம், நாம் விட்டு போக வேண்டியமான சந்தர்ப்பம் வரும், அது விட்டு போக முடியாத சந்தர்ப்பம் வரும் இல்லை வேணா ரெண்டுக்குள்ள ஒன்றும் ஆறு மிஞ்சிச்சுனாலும் சரி பிரிவு பிரிவு தான். கொஞ்சம் சேர்க்கேங்கிறப்ப ஒரு சந்தோஷம், சேர்க்கணும், நாம அதோட சேரணும்ட்டு வேணுங்க வேணும் வேணும் வேணும்னு சேர்த்து வைக்கிறான். அது பிரியம், அது பிரியம்ன்ட்டு எனக்கு எத்தனை பிரியம்னா, எனக்கு புஸ்தகம் பிரியம், எனக்கு ஏதோ சங்கீதம் பிரியம், எனக்கு குழந்தைகள் பிரியம், எனக்கு என் சம்சாரத்தில் பிரியம், எனக்கு வீடு பிரியம், தோட்டம் பிரியம் அப்படின்ட்டு, எனக்கு பணம் பிரியம்ன்ட்டு ஒத்திரிக்கை ஒன்றும் பிரியம் இருக்கும், எனக்கு படிப்பு பிரியம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா பிரியம்னு சொன்னால் அது என்னைக்கு இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் போகணும், இல்லை வேணும் நம்ம விட்டுட்டு அது போகும், இல்லை அது போகும், இல்லை வேணும் நம்ம நம்ம போகணும். போகிறப்ப அத்தனைக்கு அத்தனை ரொம்ப துக்கம் இருக்கு, அழுகை இருக்கு. அப்போ பிரியம் வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம், எத்தனை பிரியம் வச்சிருக்கோமோ அத்தனை அழுகைக்கு பெறமுதல் போட்டாச்சு, வெற போட்டாச்சு அர்த்தம் இருக்கு. அது பெரிய துக்கமாக கடைசியில் வந்து முடியும். அதனால அதுவும் போக வேண்டாம், அதுவும் நம்ம விட்டு போக வேண்டாம், நாமும் அதை விட்டு போக வேண்டாம், நாமும் அதுவும் சேர்ந்துருக்கிறப்பவே நமக்கு ஒன்று ராஜினாமா பண்ணிவிட்டேன் ஏன்னு சொன்னால் நானாமன்ற வர அதுவே இல்லை. அதுவாக பிச்சுட்டு போனாலும் அதுக நம்ம என்னத்தையும் பிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் அப்பவும் அதுக, இப்போ ரெண்டும் இல்லாத ரெண்டும் சந்தோஷமாக இருக்கிறப்பவே சரி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருந்துருவோம் அப்படின்னு ஒவ்வொரு சாமானத்துலையும் சொல்லிட்டு வேணா, எந்த சாமானா இருந்தாலும் சரி ரெண்டும் நமக்கும் அதுக்கும் இப்பவே நம்ம வந்து ராஜீந்தரில் ரெண்டு பேரும் பிரிஞ்சுடுவோம், பாகம் பண்ணிவிடுவோம். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முந்தையே நம்ம வந்து ராஜியாக ஒருத்தருக்கு சமயம் தெரியாது வச்சுடுவோம்ட்டா சமம் இல்லைங்கிற மாதிரி எத்தனை சாமானத்தில் நமக்கு பிரியம் இருக்குன்னு கணக்கு பார்க்கறது எனக்கு அது பிரியம் அது பிரியம்ன்ட்டு. ஒன்னும் அது நம்ம விட்டுட்டு போறான்னு தெரியும், நம்ம யாரோக்கோ இதை விட்டுட்டு விட்டு போறான்னு தெரியும். அதுக்கு முந்தையே இருக்கிறப்போ அதுதான் ராகம்னு ஆசை இல்லாததுன்னு பேரு, வைராக்கியம்னு பேரு. என்ன இதுதான் பர்த்திருஹரின்னு ஒரு பெரிய மகன் இருந்தார், அவர் பெரிய பழைய நாள்ல இருந்த ஜானிகள் அவருக்கு பெரிய ஜானியவர். அவரெல்லாம் சமஸ்கிருதத்திலேயே ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார், சதகங்கள்னு எழுதியிருக்கார் நிறைய. சொல்றீங்க எத்தனை நாள் இருந்தாலும் நமக்கு வேண்டிய ஆசை உள்ள விஷயங்கள், நாம் சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்டு இருக்க முடியாத விஷயங்கள் அது போத்தான் போறது. அவசியம் யாதார சிறத்தரம் உஷித்வாபி விஷயாக, இந்த விஷயங்கள் மரத்துல இருந்து மாங்காய படுக்குன்னு வைத்தா அது நல்ல ஜனமாடுறது, நல்ல பக்குவம் ஆயிட்டு தானே அப்புறம் தானா விட்டுருது, மாம்பழம் தானா விழுந்துருது. அப்புறம் ஜலம் வரவே இல்லை காம்புல, காம்புக்கும் நாமும் இந்த மாங்காயும் சேர்ந்துருக்கணுமேன்னு, காம்புக்கும் ஆசை மாங்காய்க்கு ஆசை, இது வராக்கரமாக பிடிச்சிக்கிட்டா இதுவாக அதுவாக அந்த காம்புலையும் ஜலம் இந்த மாங்காயிலையும் ஜலம் கட்டுறது. அதனால் நல்ல பக்குவாயிட்டு தானே அம்மா, அது கசப்பு பிடிப்பெல்லாம் இருக்கிற சமயம் அது நல்ல தீப்பு வந்துட்டு வரா நம்ம பக்குவாயிடும், பக்குவாயிட்டு தானே அது தானா ஒத்து பழம் தானாவையும், அப்போ அந்த காம்புலையும் ஈரம் இருக்காது, இந்த பழத்துலையும் ஈரம் இருக்காது, கஞ்சலம் சரியாது. இப்போ அதனால சந்தோஷமாக இருக்கும், இப்போ பக்குவமாயிட்ட மனசு தானாக விட்டுடும். அந்த மாதிரி எல்லாம் பக்குவமாகி அது வந்து அது தானாக நமக்கு எத்தனை நமக்கு இஷ்டமான பதார்த்தம்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு முதல்ல இப்போ ராஜினாமா பண்ணிட்டோம்னா நமக்கு இஷ்டமே இல்லை. அதெல்லாம் இந்த ஆசை ராஜினாமா பண்ணிட்டு நம்ம தர்ம உணவட்டா மாத்திக்கணும், அதுதான் ராகம்னு ஆசை இல்லாததுன்னு பேரு, வைராக்கியம்னு பேரு. மன பார்வதி கோவிந்தனாம் கீர்த்தனம்.